శ్రీమతే శ్రీవరాహ మహాదేశిగాజ నమః శ్రీమతే శ్రీరంగ రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవదే భాష్యకారాజ మహాదేశిగాజ నమః శ్రీమతే భగవద్భూషణ మహాదేశిగాజ నమః శ్రీతరంగమానందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలల్మేల్మంగా నాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి శ్రీరంగదోపులు తిరువేంగళముడయాన్ పారంతచ్చొన్న పడమొడయు ஓர் ஒன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ. ஆஸ்திகாள், இப்போ சுவாமி தேசிகனுடைய தயாசதகம் என்ற கிரந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதிலே சீனிவாசனுடைய பரம கிருப்பையானது தயாசாகரமாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கும் காலத்திலே மொத்ததையும் அனுபவிக்க தற்பூர்வம் ஆச்சாரிய கோட்டியை சுவாமி நமஸ்காரிக்கின்றார். முதல பிரபத்தேதம் கிரிம் பிராயகா என்ற முதல் ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் முதல்ல அந்த கிரியை, அந்த வேங்கட வெப்பை நமஸ்காரம் பண்ணி, அங்கே சீனிவாசன் நம்மளுடைய கஷ்டங்களை தான் அனுபவிக்கும் போது தானும் திருவுள்ளம் கிளேசப்படுறான் என்ற ரீதியிலே சீனிவாசானு கம்பையானு சாதிச்சு, அந்த மலையும் சீனிவாசனாகிய கரும்பிலிருந்து சொட்டக்கூடியதான அனுகிரகமானது தயை என்ற கரும்பு சாராக இருக்கு அப்படின்னு முதல் பாசுரத்திலே நமக்கு அனுகிரகம் பண்ணர். இதுல கிரியை பத்தினதான ஆழ்வாருடைய அனுபவம் என்ன, அவ எந்தெந்த ரீதியில திருவேங்கடவனை நாடி சென்றார்கள், மலையை நாடி சென்றார்கள் என்றெல்லாம் சுவாமி தேசிகன் அற்புதமா இரண்டு வரியாலே நமக்கு சாதிச்சு அதை நம்ம பெரியவா அற்புதமா வியாக்கியானம் பண்ணிருக்கா. அதனாலே மலைக்காக ஏகமா ஒரு பிரத்யேகமான ஒரு பாசுரத்தை சுவாமி தேசிகன் அதிகாசங்கரத்திலே காட்டி போந்தார். கண்ணன் அடியினைய மக்கு காட்டும் வெப்புன்னு சொல்லி வேங்கட வெப்பே என்ற அந்த பாசுரத்தை இறுதியாக முடிவு செய்து அந்த மலையை முதல்ல சுவாமி தேசிகன் சேவிக்கிறார். அடுத்தது இரண்டாவது ஸ்லோகத்திலே விகாகே தீர்த்த பகுளாம் சீதனாம் குரு சந்ததிம் ஸ்ரீவாசதயாம் போதி பரிவாக பரம்பராம். பரிவாக பரம்பராம், பரம்பரையா அந்த குரு சந்ததியானது ஒரு நதியை போலே ஓடின்றிருக்குன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாக்கா சீனிவாசனுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னா, சீனிவாசனுடைய அனுகிரகத்தினாலே தயையாகிய பெரிய ஏரியிலிருந்து ஓடி வரும் அந்த வெள்ளமானது, அது வெள்ளம் குளிர்ந்திருக்கு, அந்த குளிர்ச்சியான ஒரு ஆச்சாரிய பரம்பரையிலே உள்ள அநேகமான ஸ்நான கட்டங்கள் எங்கெங்க துறையிலே இறங்கி எங்கெங்க தீர்த்தமானதும் என்று சொல்லப்பட்டதான ஸ்நான கட்டம்னு சொல்லுவா, அந்தந்த ஸ்நான கட்டங்களிலே இறங்கி நான் அடியேனான இந்த வேதாந்த தேசிகன் நிகமாந்த மகாதேசிகன் ஸ்நானம் செய்கின்றேன் என்பதானது இந்த விகாகே தீர்த்த பகுளாம் சீதலாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பராம் என்ற ஸ்லோகத்தினுடைய ஒரு சமூகார்த்தமா பெரிவா சாச்சிருக்கா. ஏன் சுவாமி ஒவ்வொரு கட்டத்துல இறங்கிதான் தீர்த்தமாடணுமா, நதி ரொம்ப அகலமா இருக்கு, அகண்டு இருக்கு, ஆழமா இருக்கு, எங்கவனா இறங்கலாமா அப்படின்னு சொன்னா, அது தயாசாகரம் வந்து சமுத்திரத்தை விட பெருசா இருக்கு, அதனுடைய ஆழம் வந்து நம்மளால அறிய முடியாது. அது எப்படின்னாக்கா சமுத்திரத்தின் நடுவுல போய் தெப்பத்துல அடிக்கிறாளே அவளுக்கு வந்து சமுத்திரத்துடைய ஆழம் வந்து தெரியறதுக்கு வந்து பிரசக்தி இல்லை, தீர்த்தத்துக்கு மேல இருப்பா. ஆனா அந்த கரையிலேந்து இருக்கான் பாருங்கோ, அவன் சமுதிரத்தினுடைய மொத்த ஆகாரத்தையும் தெரிஞ்சுக்கக்கூடியதான ஒரு சக்தி அவனுக்கு இருக்கும். எந்த துறையில இறங்கினா நமக்கு வந்து உயிர் பயம் இல்லாம சுலபமா அந்த அவகார ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம்ன்றது கரையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியாளுக்கு தெரியும். ஆனா தயை வந்து நம்ம உள்ள இழுத்துன்னு போடும், அதை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு யாராவது ஒருத்த ஒரு டீச்சர் சொல்லி தரணும் இல்லையா, அவள் தான் இங்க ஆச்சாரியாளா வந்திருக்கா நமக்கு. சீனிவாசன தயையங்க பெரு ஒரு காட்டாட்டு வெள்ளம் பெரிய மகாசமுத்திரத்துல இறங்கி தீர்த்தாமாதனம் அப்படின்னாக்கா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவாள் யாருன்னா நம்ம ஆச்சாரியாள் பரமசிரேஷ்டாள். அதாவது தர்மத்தையே கடைபிடிச்சு தர்மமே உஜ்ஜீவனம் எம்பெருமான் கொடுத்த சாஸ்திரமே நமக்கு வந்து உஜ்ஜீவனமாய்கொண்டு வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை தான் சிரசா வகித்து ஆழ்வாருடைய திவ்யசூத்திகளையும் மனத்திலே கொண்டு அதுல பிரவேசம் பண்ணி லோகத்துக்கு நல்வார்த்தை சொல்றவாதான் ஆச்சாரியாள் நமக்கு. அதனாலே இந்த குரு பரம்பரை அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப கருணை மிக்கதாய் இருக்கு, கருணை மிக்க ஆச்சாரியாள். பகவத் ராமானுஜர் வந்து அந்த தான் கற்ற திருமந்திரார்த்தத்தை லோகம் அறியும்படி பண்ணியதாலே ரொம்ப சிரேஷ்டராய் வளர்ந்தார். தான் மட்டும் அந்த வைகுண்ட அனுபவத்தை அனுபவிக்காமலும் தான் மட்டும் திருமந்திரார்த்தத்தை தெரிந்து கொள்ளாமலும் மற்றவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றனுடைய ஒரு விசாலமான திருவள்ள நோக்குதான் இங்கே வந்து அது கருணையா பாஷ்யா தரிசனத்துக்கு ஒரு கருணையா நமக்கு கிடைச்சது இல்லையா. இந்த ஆச்சாரியால் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா பெருமாள் யாரு, யாரை நாம் சேவிப்பது, வணங்கும் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவயவைதோ ரணங்கும் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தான்னு சுவாமி அம்மாழ்வா சாதிச்சார். எம்பெருமான் அநேக விதமான சாஸ்திரங்களை அனுகிரகம் பண்றார். எவ்வளோ எவ்வளோ திருமேனி எடுத்து இந்த லோகத்திலே வெவ்வேறு மதங்கள்லையும் இந்த பெருமாள் வந்து தன்னுடைய அனுகிரகத்தால் இருந்துருக்கார். அப்போ இந்த இந்த பெருமாளை சேவிச்சா இந்த விக்கிரகத்தை சேவிச்சா நமக்கு ஒரு இந்த ஜீவனுக்கு உஜ்ஜீவனம் என்பது எப்படி தெரியும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கூடையில 10-100 மாம்பழங்கள் இருக்கு சுவாமி, அதை ஒரு மாம்பழம் தான் நல்ல மாம்பழம், இதெல்லாம் சொத்தை, அது எப்படி தெரியும் அப்படிங்கட்டா 99 சோதிச்சு பார்க்கணும் நம்ம இல்லையா. சாக்கியம் கட்டுறோம் சவணம் கட்டுறோம் என்ற ரீதியிலே திருமேஷிப்பிரான் போகும் காலத்திலே பேயாழ்வார் அவரை திருத்தி பணிகொண்டு திருமால் திருவடிதான் நமக்கு உச்சிதம் அப்படின்னு சொன்ன சாரு நமக்கென்றும் சக்கரத்தான் தந்துடாய் தார்வாழ் வரமார்பன் தான் முயங்கும்னு தன்னுடைய 3வது திருவந்து அதிலே காட்டி போந்தார் பெரியாழ்வார். அவரை ஆச்சாரியராக கொண்டுதான் திருமேஷிப்பிரான் நமக்கு திருச்சந்த விருத்தம் அப்புறம் நான்முகன் திருவந்தாதி நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனுக்கு ஏறா சிவன் பிறந்தான் என்னும் சொல்லி என்ற தத்துவத்தை புரிஞ்சின்ற திருமேஷிப்பிரான். அதனாலே இவன்தான் நாராயணன், இவனை தொழுவதே நமக்கு உச்சிதம் இல்லையா. இன்னார் என்றறியேன் அன்னே யாழியடும் பொன்னாறு சார்ந்தமுடையபடிகளை இன்னார் என்றறியேன் அப்படின்னா எம்பெருமான் இருந்தாலும் அவனுடைய குணத்தை நம்மளால அறிஞ்சிக்க முடியுமா? அப்பேற்பட்ட யாராலும் அறிய முடியாத குணத்தை உடையவன் எம்பெருமான் தனக்கும் தன்தன்மை அறிவறியான்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே நமக்கு சாதிச்சு கொடுத்தார். அப்பேற்பட்ட சிவன் நாராயணனை காட்டி கொடுப்பது யாருன்னா நம்முடைய ஆச்சாரிய பரம்பரை தான் காட்டி கொடுக்கிறது அப்படின்னா. சரி இந்த ஆச்சாரிய பரம்பரை எப்படி சுவாமி இவ்வளோ வந்து பெருசா ஆச்சு அப்படின்னா பகவான் அனுகிரகம். அதாவது கலியுகத்திலே வந்து பூர்வயுகத்திலே துவாபரயுகத்திலே பீதகவாடப்பிரான் பெரும குருவாகி வந்து என்ற ரீதியிலே எம்பெருமானே கிருஷ்ணாவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு ஆச்சார ஸ்தானத்திலே அமர்ந்து அர்ஜுனனை ஒரு வியாஜமாக வச்சுட்டு நமக்கெல்லாம் பாரத யுத்தத்தின் மத்தியிலே நமக்கு கீதை உபதேசம் பண்ணார். ரொம்ப விசேஷமானது அது 700 ஸ்லோகங்கள் கீதை, அதுக்கு பாஷ்யங்கள் அதுக்கு வந்து பாஷ்ய ரட்சணங்கள் எல்லாம் பெரியவா நம்ம பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. அதே அதனால கருத்து கலியுகம் வந்து வந்ததுனாலே பொலிக பொலிக பொலிக போயிட்டு வல்லையுச்சாவம் நலியும் நரணம் நெந்த மனக்கிங்கு யாதொன்றுமில்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியை சாய்ச்சர். அதாவது இந்த கலியும் கெட்டு போகும் அளவுக்கு கடல் வண்ணனுடைய ரூபங்களானது அநேக விதமான சத்சம்பிரதாய ஆச்சாரியர்களாய் அதாவது வைஷ்ணவத்தையே எம்பெருமானையே சிவன் நாராயணனையே பரதேவதையாக கொண்டு சேவிக்கக்கூடியதான ஒரு ஆச்சாரிய பரம்பரையிலே அநேக ஆச்சாரியர்கள் அவதாரம் பண்ணி இந்த சத்சம்பிரதாயத்தை நமக்கு ரட்சித்துக் கொடுப்பார்கள் என்பது சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கு. அதனால சொல்ல கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மரிய புகன் திசவாடி ஆடி ஒழிதரக் கண்டோம் பகுவச்சனமாக சாதித்தார் சுவாமி நம்மாழ்வார். இந்த ஆச்சாரியால் எப்படிப்பட்டவா அப்படின்னா ரொம்ப குளிர்ந்ததான திருவுள்ளத்தை உடையவா. கோபமே அவளுக்கு கிடைத்து கோபத்தை வென்றவர்கள் தபசிகள். ராமன் கேட்ட ஏன் சுவாமி நீங்கள் தபசுகளா இருக்கலே, உங்களுடைய சக்தியை கொண்டே நீங்க இந்த ராட்சசாலாம் சம்ஹாரம் பண்ணலாமேன்னு கேட்டபோது அவ சொன்னா இல்ல சுவாமி நாங்க கோபத்தையும் ஜெயிச்சவா, ஒரு தடவை கோபப்பட்டுதான் எங்க தபசு போட்டு திருப்பி 1000 வருஷம் 10,000 வருஷம் பரிசிரமப்பட்டு தபஸ் பண்ணணும். அதனால எங்க கோபத்தையே நாம் வென்று வந்துட்டோம். அதனால அதான் மனநசீலர்களா இருக்கும் சொல்லிட்டு பெருமாள்கிட்ட சாய்ச்சி நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று ராமன சரணாதி பண்ணாவாள்லாம். அப்பேற்பட்ட ஆச்சாரியாள்லாம் அவதாரம் பண்ணதானது நம்ம சனாதன தர்மம். அதுல வைஷ்ணவமானது மேலோங்கி நின்று இருக்கு, பெரிய ரத்னமாயிருக்கு. அதனால இந்த ஆச்சாரியாள் திருவுள்ளம் எல்லாம் ரொம்ப குளிர்ந்திருந்து இந்த ஜீவாத்மாவை தன்னை சுத்தி இருக்கக்கூட சிஷ்யவர்க்கங்களுக்கு எது பரத்துவம் என்று காட்டி எதை செய்வித்தால் இந்த ஜீவனானது உஜீவிக்கும், எது இந்த ஜீவனுக்கு ஹிதம் எதுன்னு சொல்லக்கூடிய வாழ்தானம் ஆச்சாரியாள். அதனாலே அநேக கிரந்தங்கள் பண்ணி நம்மளை குளிர வச்சா, அந்த கிரந்தங்களை சேவிச்சாலே நமக்கு பாவ நிவர்த்தகம்னு சொல்வா. இப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிருக்கு அப்படின்னா ஒரு திருப்பாவை சேவிக்கிறோம். திருப்பாவை சேவிக்கும் போது என்ன, எவ்வளோ வேதத்தினுடைய சாரங்களை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொட்டி கொடுத்துருக்காது இல்லையா. அப்பேற்பட்ட திருப்பாவை சேவிக்கும் போது மனத்துல ஒரு சந்துஷ்டி உற்சாகம் வருது. சரி சுவாமி, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்கும்னு ஒருத்தர் சொன்னான்னா அதுக்கும் ஆழ்வார் கொடுக்கிறார் சுவாமி, திருச்சந்திரத்தை உனக்கு கிரந்தம் பண்ணிருக்கிற சுவாமி, ஃபுல்லா மேத்தமேட்டிக்ஸ்னா அது அப்படின்னு சொன்னான். ஆதி ஆதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயவண்ண மாயமேன்னு திருமேஷப்பிரான் சாய்ச்சர். அதே எட்டு மெட்டு மெட்டுமாய் பத்தினோடு பத்து மாயின்ட்டு நிறைய பாசரங்களை ஆழ்வாரதிகள் காட்டு ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் காட்டு அதிலே சாஸ்திரத்தை சொல்லி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கா. சரி, ஒருத்தருக்கு வந்து நான் வந்து பெண்பாவம் எடுத்து பேசுறோம் பெருமாள்கிட்டன்னா நம்ம கலியன் இருக்க நாயிக்கா பாவத்திலே சீரிய திருமடல்ல சாய்ச்சிருக்க பெரிய திருமடல்ல தன்னையே நாயகியா பாவம் பண்ணிட்டு ஒரு காதல் ரீதியா பெருமாள் மேலே பக்தி காதலாய் காட்டியிருக்கார். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இதுக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு ஹிதம் கொடுக்கறது இல்லையா. அதனால ஹிதத்தை தான் அவ போஷிக்கிறா. ஒரு பெருமாளை பத்தி 30 பாசனங்கள் திருப்பாவை சேர்க்கும் நம்ம பாபம் போறது. அதுல வந்து நாராயணனே நமக்கே வரதருவான்னு சொன்னா உனக்கே நாம் ஆட்சைவோன் காட்டி கைங்கிற காட்டியம் ஆண்டாள் காட்டி போந்தாள். இப்படி பண்ணும்போது 30 நிமிஷம் ஆண்டாள பாசனத்தை சேவிக்கும்போது 30 நிமிஷம் நம்ம பாவம் பண்ணாம இருக்கும். அப்ப இந்த பாபமானது 30 நிமிஷம் பண்ணாம இருக்கும் போது நமக்கு அந்த இடத்துல பாபம் சம்பவிக்கல, அந்த இடத்துல ஒரு புண்ணியம் வந்து சேர்றது. அந்த புண்ணியத்தின் பலனாக நமக்கு முன்னே செய்த பாவம் கொஞ்சம் கழிஞ்சு போறது இல்லையா, அதுதான் பாபனி வர்த்தகம்னு சொன்னான். சீவாஷ்ய கிரந்தம் பண்ணி கொடுத்தார் நம்ம தரிசனர் வாஷ்யக்காரர் பண்ணி கொடுத்தார். அதை வந்து பெரியவாருடைய சிஷ்டாச்சார முறையிலே ஒரு ஆச்சாரின் அடிபணிந்து சம்ஸ்கிருதம் சாஸ்திர பிரவேசம் பண்ணி அவ சொல்லிக் கொடுக்கிற ரீதியிலே நம்ம சனாதன தர்மம் மாறாமல் பாஷிகா திருவுள்ளத்துக்கு ஒரு கலக்கம் இல்லாமல் தேசிய தரிசனத்துக்கு ஒரு கலக்கம் இல்லாமல் ஆச்சாரியன் சொல்லித்தரும்படி இந்த சீபாஷ்டை தான் அபியாசம் பண்ணி புனப்புனக ஆவர்த்தி பண்ணி அதுல உள்ள வேதாந்த விஷயங்களை மனசுல தெளிஞ்சு இவன் பரத்துவன் இவன் சொல்றான் இதுதான் பெரிவா நிர்திஷ்டம் பண்ணிருக்கா சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கா இதுல சரணாகதி சொல்லிருக்கு சுவாமி பலன் வைகுண்டம்னு சொல்லியிருக்காளே சொல்லி தெரிஞ்சுக்கிறவன் தான் சுத்தமான ஸ்ரீ வைஷ்ணவன். அப்ப என்ன பண்ணா பெரியவா, இது வந்து ஒரு நாள்ல சாத்திய கிருதி சாத்தியம் இல்லப்பா. இது யாவ ஜீவம் இதை வந்து பாராயணம் பண்ணுன்னு பெரியவா சொல்லி கொடுத்தா. நித்திய பாராயணமானது ஸ்ரீபாஷ்யத்தை எவன் ஒருவன் பண்றானோ அவனுக்கு ஒரு அன்னி பாவம் போயிட்டே இருக்கு சுவாமி, பாவத்தை கழித்து தள்ளிடும் இந்த ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெரியவா வந்து இது ஒரு பாப நிவர்த்தகமானது கைங்கரியம் வாச்சிக கைங்கரியம்னு சொன்னா பெரியவா. அதேமாரி ஒவ்வொரு ஆச்சாரியாலும் ஒவ்வொரு துறையா இருந்தா சுவாமி நம்மாழ்வார் கலியுகத்திலே பிரதமாச்சாரியரானார் என்பதானது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீமத் ரகசத்திரையசார வாக்கு. அந்த வாக்கு தான் நமக்கு இந்த வைஷ்ணவ லோகத்துக்கு உஜ்ஜீவனமாக இருந்தது. அவர் எடுத்து காட்டினார் சுவாமி நம்மாழ்வார. அதுக்கப்புறம் நாதமணிகள் வந்து 4000 புனகா புனருத்தாரணம் பண்ணி ஆழ்வாரிடத்துல யோக திசையிலே தாம் சாட்சா்காரம் பண்ணி ராமாசு நூற்றிருந்தாதி உள்பட பண்ணி இந்த பகவத் ராமா தரிசனத்திலே அவர் வந்து என்ன பண்ணார்னா இந்த 4000 நமக்கு வளர்த்து கொடுத்து ததனந்தரம் சுவாமி தேசிகன் இத்தியாதி ஆச்சாரியர்கள் எல்லாம் நமக்கு வந்து நல்ல வழியா ஒரே காட்டுப்பாதையா இருந்த வழியை சீர்படுத்தி தாங்கள் முள்மேல் நடந்து பின்வரும் ஜீவராசிகளை நாம் வந்து நல்லபடியா பெருமாட்டை கொண்டு சேர்க்கணும் என்ற ஒரு சங்கல்பம் பண்ணிண்டவா எல்லாரும் என்ன பண்ணா அந்த முள்ளெல்லாம் எடுத்து போட்டு நமக்கு நல்ல ஒரு பட்டு சேர்க்கக்கூடியதான ஒரு நடபாவாடை போட்டு கொடுத்துருக்காளே, இதை விட ஆச்சாரியாளை விட ஒரு பரம உபகாரமான இந்த வைஷ்ணவ லோகத்துக்கு இந்த ஜீவாத்மாக்கம் யாரால சுவாமி பண்ண முடியும். பெருமா சிஷ்டி பண்ணிட்டு போயிட்ட, கீதை சொல்லி பார்த்தாரு, யாரும் கேட்கல. ஆண்டாள் நாச்சார் வந்தா திருப்பாவ சொன்னா ஆழ்வாராதிகள் வந்து அபிநவ அவதாரமே வெம்பெருமானே ஆழ்வாரா பண்ணி வந்து கூட விஷயத்தை கொடுத்துட்டு போனேன். அந்த வைஷ்ணவ தர்மத்தை வளர்த்தா நமக்கு எதனால என்ன தயை என்ற ஒரு குணத்தால் மட்டுமே வளர்த்து போந்தார்கள். ஆனா ஒவ்வொரு ஆச்சாரியாலும் ஒவ்வொரு துறை ஆள வந்தாராகட்டும் ஸ்ரீபாஷிகாரர்கட்டும் சுவாமி தேசிகனாகட்டும் இல்லை இப்ப இருக்கக்கூடிய நம்ம சச்சம்பிரதாயத்தை அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய ஆச்சாரியாளராக இருக்கட்டும், எல்லாரும் தேசிக தரிசனத்தை காத்து ரட்சிக்க வேண்டும் என்ற ஏக சங்கல்பத்தினாலே இவனை பீவிச்சுட்டு இருக்கா. இப்போ அந்த ஜீவனை பெருமாள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது, அவன் எத்தனை தப்பு பண்ணாலும் பரவாயில்லடா, சரணாகதி என்ற நீயே சரணன்னு ஆயரஞ்ச அஞ்சாமன் அழுவா சாதிச்ச போலே அந்த ஆச்சார திருவிடுத்து நாம் விழுந்து அடியனுக்கு பரதமர்ப்பணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று நாம் வந்து பிரார்த்திக்கும் போது பரம கிருப பண்ணி நாளைக்கு வா பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இந்த ஜீவனை பெருமாள்கிட்ட அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தேன். அரங்கத்தரவனை பள்ளியானை என்ற ரீதியிலே இவாளெல்லாம் நமக்கு பரமானுகிரகம் பண்ணும் போது நம்ம அந்த ஆச்சாரனை சேவிக்காம போனா நமக்கு பாவம் வரம் இல்லையா? அதுதான் தேசியன் காட்டறிங்க. விகாகே தீர்த்த பகுளாம் சீதளாம் குரு சந்ததிம் சீனிவாத தயாம் போதி பரிவாக பரம்பராம். அதாவது இந்த எப்படி தயை கொற்றதுன்னு சொல்றீங்க, ஆச்சாரியனாக படிக்கட்டு அவன் மூலமா தான் ஏறி துறையில அந்த படிக்கட்டுல இறங்கி இதான எல்லா இடத்தையும் வேணா ஒரு முள்ளு சரி ஒரு அனாச்சார விசுவஸ்துக்கள்லாம் அங்க இருக்கும். அவ ஆச்சாரியால் தீர்த்தாமான இடமா இருக்க அவ திருவடிப்பட்ட இடமே பரம பாவனம். பாவனம்னா ரொம்ப சுத்தமானது அப்படின்னு அர்த்தம், அது தோஷம் இல்லாது அப்படின்னு அர்த்தம். அவ இறங்கி தீர்த்தாமடமான அந்த தீர்த்தப்படியானதே ஒரு ஒரு போக்கிய வஸ்துவா இந்த ஜீவாத்மா காரது. ஆச்சாரியன் திருவடிப்பட்ட தீர்த்தமே நமக்கு உச்சிதமாயிடுத்து இல்லையா? என்ன சொன்னார் குலசேகர பெருமான் சொன்னார், எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனும் சொன்னார். அப்புறம் வந்து மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனேன். ஏ சுவாமி மீனாய் பிறக்கணும்னா பரம பாகவதாளெல்லாம் அந்த சுனையிலே வந்து திருவேங்கட மலையிலே வந்து தீர்த்தாமாடுவா. அவளுடைய திருவடி பிரசாதமானது அந்த தீர்த்தத்திலே தேங்கி கிடக்கும் சுவாமி, அதை நான் உண்டு உஜ்ஜீவிப்பேன்னு சொன்னான். அந்த ஆச்சாரோட திருவடி பிரசாதத்துக்கு ஆழ்வார் தன்னை மீனா பாவிச்சுண்டு மீன் ஒரு பிறவி வேண்டும் என்று பாவிச்சுண்டு கேட்டுக்கேன்னா எப்படி ஒரு ஆச்சாரங்கிறதுக்கு அந்த ஆழ்வார் தன்னை ரெடி பண்ணிட்டேன்னு அந்த பாசுரத்துல இப்ப ஊழியர் செல்லும் தசகத்தை நம்ம பார்க்கணும். அதனாலே ஆச்சார இறங்கி தீர்த்தாமடின ஒரு துறையானது எப்பயுமே சுத்தமா இருக்கும். கல் இருக்காது முள் இருக்காது எதுவும், நம்ம சுலபமா இறங்கி போனா நமக்கு அவகாரஸ்தானம் கிடைச்சு போடும். அந்த அவகாரஸ்தானம் அந்த தீர்த்தம் தான் அந்த தயை என்ற குணம் ஆச்சாரியால் நமக்கு பரம கிருப பண்ணி பண்ணிட்டா அதுல இறங்கினா சீனிவாசனுடைய பரிபூர்ணமான கட்டாட்சமானது ஒவ்வொரு ஜீவனுக்கும் கிடைக்கும் என்பது ஆச்சாரியால் திருவுள்ள பத்தி தான் முதலிலே இறங்கி சுத்தம் செய்து வச்சிருக்கான் நமக்கு சச்சம்பிரதாயத்தை. அதனால இவையெல்லாம் வந்து ஒரு அனுகிரகத்தாலே பண்ண விசேஷமானது. அது தயை என்ற குணத்தாலே அந்த திருவேங்கடமுடையான அவனுடைய தயை என்ற குணத்தாலே நமக்கு கிடைக்கிறது சொன்னா, தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்தவர்க்கும் சாட்சிய சுவாமி தேசிகன். எத்தனையோத்தையும் புண்ணிய தீர்த்தங்கள் மலையே பெரிய புண்ணியம், அதுல உள்ள தீர்த்தம் புண்ணியம், அந்த தீர்த்தம் அதுக்கு முன்னாடியே புண்ணியமா இருந்திருக்கு சீனிவாசன அனுகிரகத்தாலே. அதாவது தெளிந்தவரும் தீர்த்தங்கள் செறிந்தவர்க்கும் சுவாமி தேசிகன் சாட்சியர். அடுத்தது என்னன்னா, சுவாமி புஷ்கரணை தேரே ரமயாசக மோதத்தேன்னு புராணம் சொல்றது. அந்த புஷ்கரணை தீரத்திற்கே ரமை அந்த பிராட்டியோட சேர்ந்திருக்கான் சுவாமி, அது நமக்கு ரொம்ப உச்சிதம். அதனாலே ஆச்சாரிய பரம்பரையான இங்க பெரிய வாய்க்கால் சமுதிரனே சொல்லலாம், பெரிய வாய்க்கால்ல நம்ம ஜலம் சமுதியா இருக்கிறதுல போய் நம்ம கொஞ்சம் இறங்கினா உள்ள இழுத்துன்னு போயிடும், நம்ம அட்ரஸ் இல்லாம ஆயிடுவோம். அதனாலே நம்ம ஆச்சாரியால் எந்தெந்த துறைக்கட்டங்களே தீர்த்தமாடினா நமக்கு சுலபமாய் நமக்கு வந்து உயிர் பயம் இல்லாம வந்துடலாம் அப்படின்னு காட்டி நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த ஜீவனை ரட்சிப்பதற்கு துறைகளை ஏற்படுத்தியிருக்கா சுவாமி. நம்மாழ்வாரான துறை கிடைச்சது நமக்கு, அடுத்தது நமக்கு வந்து நாதமணிகள் துறை ஆளவந்தா துறை கிடைச்சது அவருடைய பேரனானவர் பகவத் பாஷிகார ஆமுதல்வனிவன் என்று சொல்லிச்சு பகவத் பாஷிகார கொடுத்தார். ததனந்தரம் சுவாமி தேசிகன் இத்தியாதி ததா அதுக்கப்புறம் அவதாரம் அண்ண ஆச்சாரியால் எல்லாம் அவருடைய அதாவது என்ன சொல்றது, அவ போன வழியிலே இவ வந்துட்டு இருக்கா. இப்ப இருப்போம் நமக்கு ஆங்கிரம் மண்டத்துக்கு முன்னடி பார்த்து முயல்தால் அவர் சாயையின பின்னடி பார்த்து நடந்துன்னு சுவாமி தேசிகன் பரமத பங்கத்துல சாய்ச்சர். அது மாதிரி ஆச்சாரியால் போன வழியிலே நமக்கு இந்த காட்டி இந்த வழியை காட்டி கொடுக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அவாதான நமக்கு சத்புருஷாலா இருக்கணும், அவாதான நமக்கு இந்த ஜீவாத்மா ஹிதம் பண்ணக்கூடியவளா இருக்கும்ன்றதை நான் மனசிலே திருத்த வேண்டும். அதனாலே சொன்ன சுவாமி தேசன் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் போக்கு ஜானடவை எவகுருக்கள் நிறவணங்கி பின்னரலால் பெரும்பூதூர் வந்தவள் பெரிய நம்பி அழ வந்தார் வணக்கால் நம்பி நஞ்சரியை அவர்குரத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதல் திருமகள் ஜஞ்சு வர முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னா, எனக்கு என்ன தாய் தகப்பன்லேருந்து என் ஆச்சாரியல்லேந்து எம்பெருமான் வரைக்குமானது அந்த நமஸ்காரத்தை நான் சமர்ப்பிக்க வேண்டும். அதுதான் சத்சம்பிரதாயம். இல்ல ஸ்ரீமடத்தை நான் பெருமன் நிசம்பன்றேன்னு ஆரம்பிச்சு அஸ்மதாச்சாரியன் இப்ப இருக்கக்கூடியதான வர்த்தமான ஆச்சாரியன் வரைக்கும் சேவிக்கூடியதான் ஒரு அனுஷ்டானமும் பெரியவா நமக்கு காட்டி கொடுத்துருக்கான். அதனாலே கீழிருந்து மேல போனாலும் சரி, மேலிருந்து கீழ் வந்தாலும் சரி, எல்லா ஆச்சாரியாலையும் நமஸ்காரம் பண்ணுவதுதான் தர்மம். சிஷ்டாச்சாரத்தை பெரிவா காட்டி கொடுத்த வழியா இருக்கு. அதனாலே இந்த தயை ஆகிய கடல் இருக்கே சுவாமி, அதை வத்தடிக்கவே முடியாது. சமுத்திர தீர்த்தம் கூட வத்தினா வத்தும். சோஷகிஷ்யாமின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து ஒரு அம்ப எடுத்து போடுறேன், சமுத்திரராஜன் வரலே, லக்ஷ்மணா தனுச கொண்டாடா, வத்தடிச்சுடுறேன்னு சங்கல்பிச்சுட்டார். ஆனால் எம்பெருமானாலே அணுகிரகிக்கப்படக்கூடியதான அந்த தயை என்ற குணத்தை அவனாலே வத்தடிக்க முடியாது. இன்னொன்னு சொன்னா, குடத்தை பிறந்த முனிவரால் ஆசவனம் பண்ணா கூட சமுதத்தை வத்தடிக்க முடியாது. சாமியார் அகசியர் ஆசவனம் பண்ணி தீர்த்தத்தை எடுத்துட்டாரோ, அதை மாதிரி கூட இதை முடியாது. அவ்வளவு தபஸ்வியால கூட இந்த விஷயத்த முடியாது. ஏன்னா அந்த தயை என்றது என்ன, அதுக்கு தயைன்ற குணத்துக்கு என்ன, தயைதான் குணமே, தயே ஒரு குணம். சுவாமி என்னன்னா, அந்த குணத்துக்கு ஏதாவது விஷயம் இருக்குன்னு அப்படின்னா, எல்லாருக்கும் அனுகிரகம் மட்டும்தான் அதுக்கு குணம். அந்த இடத்துல யாரையும் தண்டிப்பது கிடையாது. ஒரு அவனை வந்து தண்டிச்சுடுறேன் அப்படின்னு கிடையாது. தயைனா எம்பெருமானுக்கு திவ்ய கடாட்சத்துக்கு, தாயமான கடாட்சத்துக்கு பாத்திரமாயிட்டாக்கா அனுகிரகம் மட்டுமே அவளுக்கு, நிகிரகமே கிடையாது அவளுக்கு. அதனால என்ன சொன்ன அப்படின்னாக்கா, இந்த சீபாஷிகார் இருக்காரு, அவர் தன்னோட தரிசனத்திற்கு 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, இவா எல்லாரும் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நன்னா தெரிஞ்சுண்டு கடல் வண்ணனாகிய எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் சீனிவாசனே பரதெய்வம், அவன் திருவடியை பற்றுவதே நமக்கு ஆத கொள்கொம்பாக கொண்டு அவன் திருவடி அனுகிரகம் கடைச்சுட்டாக்கா நம்ம எல்லாரும் பரம வைகுண்டத்திலே போய் சதாபஷ்யந்த சூரேகான் ரீதியிலே அங்கே எம்பெருமான புனப்புனகா தரிசனம் பண்ணிட்டு ஒரு க்ஷணம் மாத்திரம் இல்லாமல் எல்லா க்ஷணத்திலையும் பெருமானையே செவிச்சுட்டு அதன் கைங்கரியம் பண்ணலாம் என்பதானது பாஷிகா திருவுள்ளம். அதுக்கு கொள்கொம்பாக இருக்கக்கூடியதுன்னு ஆச்சாரிய பரம்பரை. அதனாலே அவர் வந்து வைஷ்ணவ தரிசனம் லோகம் முழுக்கம் ரொம்ப வியாபிக்க வேண்டும் என்ற பெரிய விசாலமான திருவுள்ளம் கொண்டு 74 சிம்மாசனாதிபதி ஏற்படுத்தி கொடுத்த நமக்கு அவன் மூலமா இன்றைக்கும் பரம்பரையெல்லாம் பிரசித்தமா வந்துட்டு இருக்கு. அதனாலே சுவாமி தேசிகாச்சாரிய விகாகே தீர்த்தபகுளாம் சீதளாம் குரு சந்ததியும் சீதளாம் குரு சந்ததி, ரொம்ப காருண்யமானது குளிர்ச்சியான சந்ததி சுவாமி. யாருமேனும் கோபப்படல, இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லகான் என்ற ரீதியிலே இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் இல்லை. யார் வந்து சேவிச்சு கைகூப்பினாலும் அந்த ஜீவனை எம்பெருமானிடத்தை சமர்ப்பிப்பதே ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு சனாதன தர்மத்தை அவ வந்து இன்று வரைக்கும் வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்று வளர்த்துருக்கா. இது எதால சாத்தியம்னா, சீனிவாச தயாம் போதி பரிவாக பரம்பராம், சீனிவாசனுடைய பரம கிருபையாலேயும் அந்த தயை என்ற குணத்தினாலேயும் இன்று நடந்துருக்கு. அதனாலே நாம் ஆச்சாரிய பரம்பரை ஆழ்வார் கோஷ்டியும் ஆச்சாரிய பரம்பரையும் இரண்டாவதா நமஸ்காரம் பண்றேன் என்பதானது இந்த இரண்டாவது பாசனத்தினுடைய திரண்ட கருத்தா அமைகிறதுன்னு சொல்லிட்டு பெரியவா வியாக்கியானத்தை சாதிச்சிருக்காடியன். கவிதா ஆர்க்கிகா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.